வணக்கம். தமிழ்நாட்டு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு நண்பர்களுக்கு ஐயாவிடம் ஒரு பணிவான வினா ஒன்று. அதாவது, புஞ்சை நிலப்பயிர்களான கத்தரி, மிளகாய், தக்காளி போன்ற பயிர்களுக்கு எந்த முறையில் நீர் மேலாண்மை செய்யணும், அதே போன்று உர மேலாண்மையும் எந்த விதம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி கொஞ்சம் தெளிவுபட கூறுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி ஐயா.